காய்ச்சல் குணமாக பார்லி அரிசியை வாங்கி சாதம் வைக்கிறது போல தண்ணீருக்கு பதிலாக பாலில் வேக வச்சு காய்ச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா காய்ச்சல் அடிக்கும் போது நாக்கில் ருசி இருக்காது, சாப்பாடும் சாப்பிட தோணாது. அதை மாதிரி சமயங்களில் இந்த பார்லி